శ్రీమాహన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్ని సద్దాంసదాహృది యస్య వాకృతి పర్యంత యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన పద్ధతీర్థం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సజిహ్నమిశ్రేభ్యః నమోక్తిమధీమహే యదుక్తయః తయీ కంఠే యాంతి మంగళసూత్రతాం. శ్రీవైకుంఠ స్తోత్రల 90 శ్లోకంగళ్ వరకులం అర్థం నామం పాతం ఇది వరకులం. இன்றைய தினம் 91வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். ஆழ்வானுடைய சிந்துக்திகள் ரொம்ப கம்பீரமானவை, அப்படியே மனசை உருக்கக்கூடியது, அப்படியே கதறுகின்ற ஒரு வார்த்தைகள். தேவத்வதீய சரண பிரணய பிரவீண ராமானுஜாய விழகீகிருதமப்யஹோமாம் భూయ ప్రదర్శయతి వైషయికో విమోహ మకర్మణ కతరతత్ర సమానసారం. 90వ శ్లోకత్ల ఆళ్వాన్ కదరిన ఒక వార్త ఎన్న ఎందు కేటాం నా ఎన్నతుకు వెర్మ వెర్మ సొల్లిండిరుగరుదు లోకత్ల பாபங்களை எல்லாம் கேட்டகரைஸ் பண்றான். இவையெல்லாம் ரொம்ப ரொம்ப குற்றமுள்ள பாபங்கள், பெரிய பாபம், இவையெல்லாம் லகுவான பாபம் என்றெல்லாம் பிரிக்கிறார். பொய் சொல்றோம், பொய் சொல்லச்சே ஏதோ ஒரு சின்னதா ஒரு பொய் சொன்னதுனால ஒன்னும் பெருசா தப்பு வரப்போறதில்லை, அனர்த்தம் வரப்போறதில்லை. அந்த பொய்யே அனர்த்தத்துக்கு காரணமாக இருந்ததுன்னாக்க அது ரொம்ப பெரிய தவறாக கருதப்படுகிறது. ஒரே விஷயம்தான் பொய் சொல்றதுதான், ஆபீஸுக்கு லேட்டா வரும், இவன் தூங்கி போயிட்டான், இல்ல வம்பளந்துட்டு இருந்திருக்கான், இவனுடைய ஆலஸ்யத்தினால நழி ஆயிடுத்து, அது ஏன் லேட்டா வந்தேன்னு கேட்டா தன்னுடைய ஆலஸ்யத்தினால சோம்பேறித்தனத்தினால நழி ஆயிடுத்துன்னு சொல்றதுக்கு பதில ஏதோ பஸ் கிடைக்கல சார், இன்னைக்கு பஸ் பிரேக் டவுன் ஆயிடுத்து ஆகையால லேட் ஆயிடுத்துன்னு சொன்ன இதனால பாதிக்க போறது எதுவுமே இல்ல. அதே சமயத்துல ஒரு பெரிய கல்யாணத்துல வரைச்சு சின்ன சின்ன பொய் சொன்னாக்கா பரவாயில்ல, பெருசா ஒரு பொய்ய சொல்லி ஒரு ஜாதியே சம்பர்க்கத்தையே விபரீதமா சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்கனாக்கா அதனால வரக்கூடிய பாதிப்புன்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ரெண்டும் பொய் தான். ஆகையால தோஷம்ன்றது ரெண்டுத்துக்கும் ஒண்ணுதானே அப்படின்னா இல்ல இல்ல, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. ஒரு பெட்டிய சின்னதா திருடுறது வஸ்து ஒண்ணு இருக்கு, யாராவதுக்கு போறோம், போற இடத்துல ஒரு பேனா இருக்கு, அந்த பேனாவை பார்த்த உடனே நாம பாட்டுக்கு ஜோபியில போட்டு வந்துடுறோம், இது ஒரு திருடுதான். அங்க ஒரு சொர்ணமாக சொர்ண வஸ்து ஒண்ணு இருந்துட்டு இருக்கு, அதையும் திருடுறோம், அதுவும் திருடுதான். ரெண்டும் ரெண்டு திருடும் ஒன்னாயிடுமா ஆகாது. ஆனாலும் இந்த அதனால இப்ப லோகத்துல கேட்டகரைஸ் பண்ற இந்த பாப்பங்கள்ல கொஞ்சமான பாப்பம், நிறைய பாப்பம், பெரிய பாப்பங்கள், அல்பமான பாப்பங்கள்னு அதை கேட்டகரைஸ் பண்றா. இப்படி கேட்டகரைஸ் பண்ண பாப்பங்கள்ல அல்பமாவது இருக்கட்டும், பெருசாவது இருக்கட்டும், நான் பண்ணாத பாப்பங்களே கிடையாது. அவ்வளோ பாப்பங்களும் எத்தனையோ முறை நான் பண்ணிருக்கேன், ஒரே ஒரு முறை தான் அந்த பாப்பத்தை பண்ணேன்னு இல்லை. அப்படி பண்ணானா கூட அதை வந்து சில சமயங்கள்ல தெரிஞ்சே பாப்பங்களை பண்ணிருக்கேன், சில சமயத்துல தெரியாதையே பாப்பம் பண்ணிருக்கேன். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு உன் திருவடியில ஆசிரியச்சு உன்னுடைய திருவடியே எனக்கு புகழ் என்கிற முறையில வந்திருக்கேன் தானே, அப்படி வந்திருக்கச்சே நான் தானே உன்னுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகவன், என்னால இந்த பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கிறதுக்கு அனுபவிச்சும் போக்கடிக்க முடியாது, இதுக்கு பிராயஷ்டித்தம் பண்ணியும் என்னால போக்கடிக்க முடியாது, திருவடி ஒன்னே கத்தின்னு சொல்லிட்டு அந்த திருவடியில விழுந்திருக்கிறதுனால நீதான் என்ன ரட்சணம் பண்ணணும், நீ ரட்சணம் பண்ண வேண்டியவாள் பிரதானமானவனாக நான் இருக்க அனுத்தமம் பாத்திரம் அகம் தயாயாகன்னு ஆளவந்தார் சொல்ற. அந்த உங்களுடைய தயைக்கு உத்தமமான பாத்திரமாக நான் இருந்திருக்கேன். அப்ப நடுவுல ஒரு விஷயத்த சொல்லி சொல்ற ஆழ்வன், இவ்வளவு பாபங்கள் பண்ணிருந்தாலும் கூட எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. என்ன பாக்கியம் தெரியுமா அப்படின்னா, தேவத்வதீய சரண பிரணய பிரவீண ராமானுஜாரிய விஷயீகிருதம் அப்யஹோமாம். எம்பெருமானாருடைய கட்டாட்சத்துக்கு நாம் பாத்திரமா. எம்பெயர்பட்டவர் இந்த எம்பெருமானார், துவதீய சரண பிரணய பிரவீண, துவதீய சரணன் எப்ப பார்த்தாலும் உம்முடைய திருடியே நினைச்சிருந்து இருந்திருக்கிறவர் அவர். அந்த பிரணயம், அதாவது அந்த திருடிகளுடைய பிரணய பிரவீடம், திருடிகள்லேயே தன்னுடைய எண்ணங்களை வச்சிருக்கிறவர்கள் தலை சிறைந்தவர்களாக இருந்திருக்கிறவர் யாருன்னு அந்த ராமானுஜர். அந்த எம்பெருமானாரே அவர் விஷயக்கிருத்தம், அவருடைய கட்டாட்சத்துக்கு இலக்காகின நான் என்பதாக சொல்லி சொல்ற இந்த ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம் அவதரித்த சன்னிவேசத்தை நாம பார்க்கணும். ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்தை ஆழ்வான் எப்பொழுது சாதித்தார் என்று கேட்டால், ஒரு கால விசேஷத்துல ஸ்ரீரங்கத்துல எம்பெருமானாரால இருக்க முடியாத ஒரு நிலை வந்துட்டு, அப்போ அந்த எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்திலிருந்து மேலை நாடுகளுக்கு போயிடுற, கிருமிகண்ட சோழனுடைய சபைக்கு ஆழ்வான அழைச்சிட்டு வர, ஆழ்வான அழைச்சிட்டு வரச்சு ஆழ்வான் இடத்துல பார்த்து சிவாத் பரதரம் நாஸ்தின்னு ஒரு ஓலையில எழுதி அதுல கையெழுத்து போடுன்னு சொல்லி நிர்பந்தப்படுற. அவர் அத சிவாத் பரதரம் நாஸ்தின்றதுக்கு அதுக்கு ஒரு கிண்டலா சொல்லி சொல்லிட்ட, சிவம்ன்றது மரக்கால்னு எடுத்துட்டு அது அது குருடின்னு சொல்லி அளவுல இன்னொரு இருக்கு துரோணமஸ்தி தத்தப்பரம்னு எழுதி கையெழுத்து போடுற. இப்படிப்பட்ட ஒரு கேலித்தனத்தை பார்த்து, கேலியா சொன்னதை பார்த்து ராஜாவுக்கு கோபம் வருது. கோபம் வந்து கண்ணை பிடுங்கி போட்டு விடுற, நீ என்ன பிடுங்கி போடுறது நானே பிடுங்கி போட்டு ரெண்டு ஆழ்வானே கண்ணை எடுத்துடுற. இது ஒரு சன்னிவேசம். எம்பெருமானாரோ மேலை நாட்டுக்கு கிளம்பி போயிட்டேன், அவர் மேலை நாட்டுக்கு போயாச்சு. இப்போ இந்த சிரமத்துல பெரிய நம்பிகளும் இவர்கள் படுத்தின சைவ ராஜாக்கள் பண்ண ஒரு துன்புறுத்தல்னால அந்த பெரிய நம்பிகளும் தன்னுடைய பிராணனையே விட்டுட்டே அங்க இவர் என்ன பண்றாருன்னா, ஆழ்வான் இங்கேருந்து கிளம்பி திருமாலிருஞ்சோலைக்கு போற இந்த சோழ தேசத்திலேயே நாம இருக்குவானா, பாண்டிய தேசத்துக்கு போயிடுவோம்னு சொல்லி அழகர் எழுதுகிற சன்னிதானத்துக்கு போறேன். அந்த போற வழியில தான் இந்த ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம்ன்றது ஏற்பட்டது. அப்புறமா அங்க போய் சுந்தரபாகு ஸ்தவத்தை பண்ற, அதுக்கப்புறமா மீதிகள்லாம் வருதுன்றது வேற விஷயம். இப்போ இவர் முழுக்க முழுக்க தனக்கு எம்பெருமானாருடைய அனுகிரகம் இருந்துருக்குன்றதுல ஒரு சந்தோஷத்தோட இருந்துருக்கிறவர் அவர். எப்ப பார்த்தாலும் பெருமாளையே நினைச்சிருந்து தியானம் பண்ணிண்டு அந்த பெருமாளுடைய திருவடியே தனக்கு புகழாக, அந்த எண்ணத்தாலையும் செயல்னாலையும் அதை நடத்தி கொண்டிருக்கின்ற சாட்சாத் அந்த எம்பெருமானாருடைய கிருப்பைக்கு பாத்திரமானவன் நான். அதை காட்டிலும் வேற ஒண்ணுமே வாண்டான் நமக்கு. நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்றதுக்கு தத்தேரங்கி நிஜமங்குதம் தேசிகா தேசகாங்கின்னு சொல்லி சொல்ற ஆச்சாரியால் சொல்லிட்டா போறோம். அவ சொன்னாக்காதான் அந்த தன்னுடைய திருவடிய இவாளுக்கு கொடுக்கிறேன் என்பதாக சொல்லி அவளுக்கு ஆச்சாரியாளுடைய ஒரு விசேஷத்தை சொல்லி சொல்றேன், ஆச்சாரியால சார்ந்திருக்கேன்றத சொல்லி சொல்ற. அப்படி இருக்கச்சே இவரிடத்துல வரச்சு ஆழ்வான் பாஷிகாருடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாக இருந்துட்டாங்கனாக்கா, அவளுக்கெல்லாம் இந்த அல்பமான விஷயங்கள்ல ஆசையே ஏற்படாது. அதையேதான் சுவாமி தேசிகன் எதிராஜ சத்தத்தில சாதிக்கிறார். மதன கதனைஹி நக்லிஷ்யந்தே யதீஸ்வர சம்சிரயாக என்பதாக, இவ்வளவு இருந்தும் எனக்கு ஒரு பாபகாரியத்தோட ஒரு சம்பந்தம் இருக்கு, இன்னும் விஷய வாசனை இருந்துருக்கு, இன்னும் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள்ல அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் இருந்துருக்கு, ஒரு வியாமோகம் இருக்கு அப்படின்னு கணக்கு இருந்ததுன்னாக்க, அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா என்னுடைய பாபம் ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே, என்னுடைய கர்மா ஒண்ணுதான். பூய பிரதர்ஷி வைகைகோ விமோக மத் கர்மணஹா கதரதத்ர சமானசாரம். அப்ப என்னுடைய கர்மா எவ்வளவு பெருசுன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கோ. அதனுடைய பிராபல்யத்தை பத்தி சொல்லி சொல்ற, இப்படி சொல்லச்சே சரணாகதி தீபிகையில சுவாமி தேசிகன் சாதிக்கிறது அற்புதமா இருக்கும். இது சமானார்த்தகமான ஒரு விஷயமா இருக்கிற அப்படின்னால விஞ்ஞாபனம் பண்றேன். பிரம்மாண்ட லட்ச சதகோடி கணானந்தானே ஏக க்ஷணே விபரிவர்த்திய விலஜ்ஜமானாம் மத்பாபராசி மதனே மதுதர்பகந்த்ரீம் சக்திம் நியும் சரணாகதவத்ஃபலத்வம். அந்த தீப பிரகாசனை பார்த்து சுவாமி தேசிகன் சாதிக்கிற சரணாகத வத்ஸல என்பதாக, அந்த சரணாகத அடைக்கலம் புகுந்தவர்களிடத்துல ஒரு வாத்சல்யம் கொண்டவராக இருந்திருக்கிறவ, அவளுடைய குற்றங்களை பத்தி பார்க்காதவராக இருந்திருக்கிற அந்த தீப பிரகாசரே, நீர் ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி சொல்ற. என்ன அனுகிரகம் அப்படின்னா, பிரம்மாண்ட லட்ச சத கோடி கணானந்தானே ஏகக்ஷணே விபரிவர்த்திய விலஜ்ஜமானாம் மதுதத்வகம் பிரீம் சக்தி. மது என்கிற ஒரு அரசன் ராட்சசன் அவனுடைய கர்வத்தை அடைக்கினதாக இருந்திருக்கிற தேவருடைய சக்தி. அந்த சக்தி எப்படிப்பட்ட சக்தி அப்படின்னு கேட்டவன, அனந்தானு பிரம்மாண்ட லட்ச சதகோட்டி கணானு ஏகக்ஷணே விபரிவர்த்திய, எத்தனையோ நூறாயிரம் நூறு கோடி இருக்கிற கூட்டங்கள் எல்லாவற்றையும் ஒரே கணத்துல மாற்றி அமைக்கக்கூடியதாகவும், அந்த மதுன்ற ராட்சசனுடைய கர்வத்தை போக்கடிச்சதமாக இருந்திருக்கிற அவ்வளவு பெரிய சக்திய மத் பாபராசி மதனே சொன்ன, சாதாரணமானதெல்லாம் சொன்னாக்க என்னுடைய பாபத்தினுடைய கூட்டங்கள்லாம் போகாது, உமக்கு இருக்கிற ஒரு மொத்த பலத்தையும் பிரயோகம் பண்ணி என்னுடைய பாபத்தெல்லாம் நீ போக்கடிக்கணும்னு பிரார்த்தனை பண்ற சுவாமி தேசிகன். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல சொல்லச்சே தன்னுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்குன்னாக்க, ஆச்சாரிய கட்டாட்சம் ராமானுஜருடைய கட்டாட்சம் ஏற்பட்டும் கூட இன்னும் விஷய வாசனையில புத்தி போயிட்டு இருக்குன்னு சொன்னாக்க, என்னுடைய பாபம் எவ்வளவு பெருசுன்றத நேரே தெரிஞ்சுக்கும், இதை எப்படி போக்கடிக்கிறது அதை நேர் தான் பண்ணணும். அந்த உம்முடைய அகடித கடனா சாமர்த்தியத்தினாலதான் போக்கடிக்கணுமே தவிர, நான் ஒரு காரியம் பண்ணி போக முடியாது, நான் பண்ணக்கூடிய காரியம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உம்மிடத்துல ஒரு சரணாகதி பண்றதுதான். அந்த சரணாகதின்ற ஒரே ஒரு வியாஜத்தை கொண்டு என்னுடைய பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கடிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணார். இதுக்கப்புறமா இந்த 91வது ஸ்லோகத்துல வரிச்சே சம்சாரத்துல நாம படக்கூடிய சிரமங்களை பத்தி சொல்ற. கர்ப்பத்திலிருந்து ஜன்ம பிறப்பு, இங்க வாழற காலம், மரணம், இப்படி எல்லா நிலையிலையும் நமக்கு எப்படி எல்லாம் சிரமங்கள் ஏற்படுறதுன்றத 5 ஸ்லோகங்களால இந்த சாம்சாரிகமான துக்கத்தை பத்தி சொல்லி சொல்ற. இந்த பிரகிருதி பந்தத்தினால வரக்கூடிய ஒரு சிரமங்கள் விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்க மாதிரி இந்த இடத்துலயும் சொல்லி சொல்ற. கர்ப்பேஷு நிர்பக நிபீடன கிண்ண தேகம் துதீயதா அதி மகதோபி அகிலஸ்ய ஜந்தோ ஜன்மஹந்தரண்யனு விசிந்த்ய பரஸஹஸ்ராணி அத்ராஹம் அப்ரதிவிதி நிஹதஸ்சராமி. இது வரைக்கும் நாமெல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கோம்னு நமக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இது வரைக்கும் என்னென்ன ஜென்மம் எடுத்திருக்கோன்றதாவது நமக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. இன்னைய தினத்துல நாம மனுஷனாக பிறந்திருக்கோம், அவ்வளவுதான். இதுக்கு முன்ன நாம ஒரு கொசுவா பிறந்திருக்கலாம், பூச்சியா பிறந்திருக்கலாம், புழுவா பிறந்திருக்கலாம், யானையா பிறந்திருக்கலாம், குதிரையா பிறந்திருக்கலாம், மாடா பிறந்திருக்கலாம், பட்சியா பிறந்திருக்கலாம், தேவனா பிறந்திருக்கலாம், எப்படி எப்படியோ ஜென்மம் நமக்கு வந்திருக்கலாம். அது அல்பமாகவும் இருந்திருக்கலாம், இல்ல அதிக்ஷுத்ரம் அதாவது ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கிற கொசு புழு பூச்சி மாதிரியான அந்த ஜென்மாவாவது இருந்திருக்கலாம், இல்ல அதிமகத்தாக இருந்திருக்கிற யானை காண்டா மிருகம் அந்த மாதிரியானாவது எப்படி வேணா இருந்திருக்கலாம். இதுல எங்கெங்கெல்லாம் வாசல்லாம் திறந்திருந்ததுனாக்க ஏதோ ஒரு நாலு கால ஜந்து ஒண்ணு என்ன பண்ணும், எந்த ஆத்துல கதவு திறந்திருக்கோ அந்த ஆத்து உள்ள அது பாட்டுக்கு நுழையும். அந்த மாதிரி நம்மளுடைய பாபம் எதை காண்பிக்கிறதோ அப்படியெல்லாம் அந்த ஜென்மத்தை அடைந்தவர்களாக நம்ம எல்லாம் இருந்திருக்கோம். அததான் ஆழ்வான் இந்த இடத்துல சாதிக்கிற கர்ப்பேஷு நிர்பர நிபீடன சின்ன தேகம். இப்படி ஒரு பொசுல இருந்து யானை வரைக்கும் இருக்கக்கூடிய எத்தனை எத்தனையோ யோனிகள்ல நாமும் பிறந்திருக்கோம். போய் நின்ற காலமும் பொல்லாம் ஒழுக்கு ஒழுக்குடும்பும் உயிரளிப்பான் என்னென்ன யோனியமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மை நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த பொய் நின்ற ஞானத்துல பொல்லாம் அழுக்கு ஒழுக்குடம்புன்னு சொல்லச்சே, இந்த அழுக்குடம்புன்றது இப்படி எப்படிப்பட்டதுன்றது அல்ல, இது எத்தனை எத்தனையோ விதமாக எவ்வளவோ சிரமங்கள்லாம் இருக்கு. ஒவ்வொரு கர்ப்பத்திலையும் நாம எப்படி எப்படி எல்லாம் கட்டப்பட்டிருக்கோம் என்பது அடுத்த விஷயத்த சொல்ற. கர்ப்பேஷு நிர்பர நிபீடன சின்னதேகா, சின்னதாகவும் இல்ல அதிமகதா அப்படி பெருசா இருக்கிற யானை மாதிரி சரீரமோ அல்லது அல்பமா இருக்கிற கொசு மாதிரி இதுவோ ஏதோ அந்த கர்ப்பத்துல நாம இருந்திருக்கோம். அகிலஸ்ய ஜந்தோகோ எல்லா பிராணிகளுடைய கர்ப்பேஷு அந்த கர்ப்பங்களிலும் நிர்பர நிபீடன சின்ன தேக, அது ஒரு சின்ன இடம், அந்த சின்ன இடத்துல அதுல உறைந்து இருந்துருக்கோம் நாம. அதுல நாம எத்தனையோ சிரமத்தை நாம படுறோம். சிம்மேன பூத்வா பகவோமயாத்தாக வியாக்ரேன பூத்தா மகவோமயோத்தாக நசந்தி தாவந்தி ஜலானி லோகே சர்வேஷு நாதாப்தேஷு சர்வகாலம் தன்யானி யாவந்தி மயாதி கோரே பீதானி சம்சார மகாசமுத்ரே. சொல்ற ஒரு சிங்கத்துக்கு குட்டியா இருக்கச்சே அந்த சிம்மத்தினுடைய கர்ப்பத்துல இருந்திருக்க, வியாக்ரம் புலியினுடைய குட்டியா இருக்கச்சே புலியினுடைய கர்ப்பத்துல இருந்து இப்படி பகவோமயாத்தாக எத்தனையோ சொல்லொணாத துன்பங்களை அடைஞ்சிருக்க, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான சன்னியங்களை நான் தானம் பண்ணி எத்தனையோ விதமான சிரமத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். இப்படி அனுபவிக்கிறதுக்கே இதுல எவ்வளவு எவ்வளவு துக்கம்ன்றது யாராலையுமே சொல்லவே முடியாதுன்னு சொல்லி சொல்ற. விஷ்ணு புராணத்துல அஞ்சாவது அம்சத்துல நமக்கு வரக்கூடிய சிரமங்களை எல்லாம் பத்தி சொல்லி சொல்ற. ஆறாவது அம்சத்துல அஞ்சாவது அத்தியாயத்துல ஆத்யாத்மிக ஆத்யாத்மிகாதி மைத்ரேய ஜாத்வா தாபத்ரயம் புத உற்பன்ன ஞான வைராக்யா பிராப்னோத்யாந்திகம் ஆத்யந்திகம் லயம் ஆத்யாத்மிகம் பௌத்திகம் ஆதி தெய்வீகம் என்று மூன்று விதமான துக்கங்களுக்கு நாம உட்பட்டவர்களாக நாம இருந்துட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்ற. இந்த ஆத்தியாத்மிக தாபம்ன்றது என்னன்னா தன்னுடைய ஆத்மாவையும் சரீரையும் பற்றி உண்டாகக்கூடிய துக்கம். அதுலயும் ரெண்டு விதம், சரீரத்தை பற்றி வரக்கூடிய சிரமங்கள், மானசிகமாக வரக்கூடிய சிரமங்கள், எப்படி ரெண்டு விதமான ஆத்தியாத்மிகம்ன்றது வருது. இப்ப இந்த சரீரத்தை குறித்து வரக்கூடிய துக்கங்களை பத்தி சொல்லச்சே அவரே சொல்ற, விஷ்ணு புராணத்துல பராசரே சொல்ற, சிரோரோக பிரதிசய ஜுவரசூல பகந்தனை என்பதாக. சரீரத்தால வரக்கூடியது தலைவலி, சளி, காய்ச்சல், ஜுரம், இந்த வயிற்றுவலி, சூழல்னா வயிற்றுவலி, இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இது ரத்தம், இந்த வயிறு சம்பந்தமான உபாதிகள், ஒரு சோகம், இந்த சுவாசிக்கிறதுக்கு உண்டான கஷ்டங்கள், இது வாந்தி, கண்ணுல வரக்கூடிய ஒரு சிரமங்கள், கண் நோய், இந்த மாதிரி வாதரோகம், இது எல்லாமே இதெல்லாம் சரீரத்துல வரக்கூடிய ஒரு நோய்கள், துக்கங்கள். மானசிகமானது என்ன அப்படின்னா, மானசிகமானது காமக்ரோத பயத்வேஷ லோப மோகா விஷ்மோக விஷாதஜா. காமம், குரோதம், பயம், துவேஷம், லோகம், லோகம்ன்றது இந்த இடத்துல பேராச, மோகம், துக்கம், சோகம், அசூய, புறம. அசூயிக்கும் புறாமைக்கும் வித்தியாசம் என்னன்னா, நிஷ்காரணமாக பிறரிடத்துல தோஷத்தை பாக்குறது இருக்கு, அது அசூய. பொறாமைன்றது தெரியும், அசலா இருக்கு நல்லது வந்தா அதை தாங்கிக்கிறதுக்கு நமக்கு சக்தி இல்லாத இருக்கிறது பொறாம. அவமானம், இதெல்லாம் மானசீகமான ஒரு தாபங்கள். இப்படி ஆத்தியாத்மிகம்னு சொல்லக்கூடிய தாபங்கள், ஆதி பௌத்திகம்னு சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பிராணிகள்னால உண்டாகக்கூடியது, மிருகபட்சி மனுஷியாத்யி விசாசோரக ராட்சசைகி, மிருகன் மனுஷன் பட்சி பிசாசுகள் பாம்பு ராட்சச இவர்களாலே நமக்கு வரக்கூடிய ஒரு சிரமங்கள் இருக்க, இத வந்து ஆதி பௌத்திகம் என்பதாக சொல்லுகிறார்கள். இதுக்கப்புறமா அதே மாதிரி குளிர் வெப்பம், இந்த காத்து மழை, ஜலத்தினால பெரிய வெள்ளம் வருது, மின்னல் வருது, இதெல்லாம் வந்து ஆதி தெய்வீகம்னு சொல்லி சொல்றது. இப்போ இந்த மூணுமே எப்படி எப்படி உண்டாகுதுன்னாக்க, நம்மளுடைய புண்ணிய பாப்பான குணமாக வருது. இது இந்த கர்ப்பத்திலையும் பிறப்புலையும் இறப்புலையும் மூப்பு எல்லா சமயத்திலையும் இப்படிப்பட்ட சிரமங்கள்லாம் வருதுன்றத விஷ்ணு புராணத்துல விஸ்தாரமா சொல்லி சொல்ற. இதுல கர்ப்பத்துல நாம படுற ஹிம்சை என்ன அப்படின்னு கேட்டா, அம்மாவனுடைய ஆகாரம் முழுக்க இந்த கர்ப்பத்துல இருக்கிற குழந்தையை தான் பாதிக்கிறது. அவன் சாத்விகமான ஆகாரத்தை சாப்பிட்டான்னாக்கா கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைக்கு அந்த ஜந்துக்கும் நல்ல இது வரப்போறது. அவன் ராஜச தாமசமான ஆகாரங்களை சாப்பிட்டாங்கனாக்கா தத்பிரயுக்தமா அத்தியாமுல கட்டத்தீட்சணோஷ்ண லவணைஹி மாதிருபோஜனைஹி, மாதிருபோஜனைஹின்னு இதுல 11வது ஸ்லோகத்துல சொல்ல, அம்மா என்ன சாப்பிடுறாலோ அத்தியல்ப கட்டு தீட்சணோஷ்ணால உஷ்ண லவணைஹி மாதிருபோஜனைஹி அத்தியந்த தாபைஹி அத்தியர்த்தம் வர்தமானாதி வேதனஹான். இவ இந்த மாதிரி வஸ்துக்களை சாப்பிடுறதுனால அந்த குழந்தைக்கு வேதனை அதிகமாகதான். இப்படி எல்லாம் ஒரு கர்ப்பத்துல ஒரு சிரமத்தை அனுபவிக்கிறவர்களாக இருந்திருக்கோம். கர்ப்பேஷு நிர்பர நிபீடன கின்ன தேக, இன்னும் ஒரு பெரிய விஷயத்தை இன்னொரு விஷயமும் பார்க்கணும். இந்த கர்ப்ப காலத்துல நம்மள அப்படியே மடக்கிண்டு இருந்துருக்கோம். நாம இத வந்து அந்த உடம்ப குறிக்கிண்டு இது ஒரு அந்த மூமெண்ட் கூட சக்தி இல்லாதபடிக்கு நாம இருந்திருக்கிறோம். நிபி ஜன்மாந்தரங்கு விசிந்திய பரசஹசிராணி. இப்ப வரப்போற கர்ப்பம் இப்ப யானையினுடைய கர்ப்பத்துல இருக்குமோ, இல்ல ஒரு மனுஷனுடைய கர்ப்பத்திலேயோ பிராணியினுடைய கர்ப்பத்திலேயோ இருந்துட்டு இருக்கச்சே, இப்ப நாம என்னதான் பறக்க போறோம்ன்றது நமக்கு தெரியும். இந்த பிராணியினுடைய இப்ப மனுஷ கர்ப்பத்துல இருந்தா மனுஷனாக புருஷனாகவோ ஸ்திரீயாகவோ பிறக்க போறோம், யானைக்கு இருந்ததுனாக்கா யானை குட்டியா பிறக்க போறோம், சிங்க குட்டியா பிறக்க போறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா அந்த கர்ப்ப காலத்துல இருக்கச்சே அந்த சன்னிவேசத்துல பிரகிருதியில இருந்தாலும் கூட கர்ப்ப காலத்துல அடுத்தடுத்து நம்மளுடைய கர்மானுகுணமாக வரப்போற ஜென்மங்களை பத்தியும் நமக்கு தெரியும்னு சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு தெய்வீகமான ஒரு சக்தி நமக்கு அப்ப ஏற்படுறதுதான் அதுல. அதனாலதான் அதை வச்சுட்டுதான் இந்த இடத்துல சொல்ற ஜன்மாந்தரன்ய பரசஹசிராணி அத்ராஹம் அப்ரதிவிதிர் நிஹதஸ்கராமி. எனக்கே தெரியுது நான் பண்ணின பாப்பங்களுக்கெல்லாம் இந்த ஜென்மா மனுஷனா பிறந்து அடுத்த ஜென்மா அதே பாப்பங்கள் அந்த வரிசையில எனக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னாக்க நான் இன்னொரு ஜென்மாத மனுஷன்லயே எரிந்த குலத்துல பிறக்கிறதும் பிறப்பன். அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்க நான் புழுவா பிறக்க போறனும் பூச்சியா பிறக்க போறனும், இதெல்லாம் அப்படிப்பட்ட பாப்பங்கள் எல்லாம் நான் பண்ணிருக்கேன். இப்ப இந்த கர்ப்ப காலத்துல நாம பண்ணின பாப்பமும் தெரியும், அந்த பாப்பத்துக்கு உண்டான பலன் என்ன இருக்க போறதுன்றது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சதாக இருந்துருக்கு. அப்படி இருந்திருக்கச்சே அதையும் சிந்திச்சு பாக்குறோம், ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாக்குறோம். இப்படி யோசனை பண்ணி பார்த்தோம்னாக்க நாம என்ன நிலையில நாம இருப்போன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு தூக்கு தண்டனை அதுக்கு அனௌன்ஸ் பண்ண பிற்பாடு அந்த கைதியினுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அந்த நிலையில தான் நாம இருக்கோம். ஏன்னா எதுவுமே தவிர்க்க முடியாத ஒரு சன்னிவேசம். ஏன்னா நம்மளுடைய பாபம் அப்படிப்பட்டதாக இருந்துருக்கு. அப்போ அந்த பறக்கிறதுக்கு மின்னப்படுற கஷ்டம் வேற, பறந்த பிற்பாடு கஷ்டம் ஒண்ணு. இந்த சரீரம் அதி மிருதுவான சரீரம், ஆனா இந்த சரீரம் இந்த இது போய் இந்த ஜந்து போய் அசுத்தமான ஒரு ஸ்தலத்துல போய் ஒரு கர்ப்பத்துல போய் ஒரு தோலால மூடப்பட்டு இருந்துருக்கு. இது எல்லாம் விஷ்ணு புராணத்துல சொல்ற 10வது ஸ்லோகத்துல சொல்லச்சே சுகுமான தனு கர்ப்பே ஜந்துர்பகுமலாவதே உல்ப சம்பேஷ்டிதோ புக்ன பிரட்ட கிரீவாஸ்தி சம்ஹதி. எல்லாம் நம்ம முதுகெலும்பு கழுத்தெலும்பு எல்லாம் அப்படியே வளைஞ்சு ஒரு சுரூபம் இல்லாதபடி இருந்துருக்கு. அம்மா என்ன சாப்பிடுறாளோ அந்த ஆகாரம் தான் இவனுக்கு வருது. அம்மா சாப்பிடுற ஆகாரங்கள்லாம் தாமசமான ஆகாரம் இருந்ததுன்னாக்கா தத்பிரயுக்தமாக இவனுக்கு பெரிய வேதனை வர்றது. அந்த உடம்புல அந்த தோல்ல படைச்சையே காரத்தை சாட்டாங்கனாக்கா அந்த காரத்தினால வரக்கூடிய வேதனை இந்த கர்ப்ப காலத்திலேயே அனுபவிக்கிறானா, இந்த உடம்ப நீட்ட முடியல மடக்க முடியல இப்படி ஒரு சேத்துல விழுந்து கிடக்கிற மாதிரி கலந்து கிடக்கிறது. இதுக்கப்புறமா பறக்கச்சையாவது எப்படி வருது அப்படின்னா அந்த பறக்கச்சையும் அந்த குழந்தை அசுத்தமான ஒரு நிலையோட தான் இது வந்து மலம் மூத்திரம் ருத்திரம் சுக்லம் இது எல்லாத்தினாலையும் மூடப்பட்டு ஒரு ஒரு பிரசவம்ன்ற ஒரு வாயு அந்த வாயுனால வெளில வருது. அப்ப அந்த காலத்துல பார்த்தோம்னாக்கா இந்த குழந்தையினுடைய எலும்பெல்லாம் அப்படியே நொறுங்கி போயிடுற மாதிரி ஒரு சிரமமா, அந்த சிரமத்தால ஏற்பட்டு அதுக்கப்புறமா தலைகீழ திரும்பி அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மாவுடைய வயத்துல இருந்து வெளில வர்றதுன்றது கர்ப்பம் இதுல இருந்து குழந்தைசு வர்றது. இதுக்கு படுற பாடு அந்த குழந்தை படுற பாடு இவ்வளவு இவ்வளவு இல்லையா? இதுதான் விஷ்ணு புராணத்துல பராசர மகர்ஷி சாதிக்கிற பிரசாரணாகுஞ்சநாதௌ நாங்கானாம் பிரபுராத்மனஹ சகிருன்முஹுத்ர மகாபங்கசாய சர்வத்ர பீடிதஹ நிருச்வாசஹ மூச்சு விடுறது கூட என்ன அம்மாவனுடைய இதை சார்ந்திருக்கு எல்லாமே. நிருச்சுவாசகா சசைதன்யகா ஸ்மரன் ஜன்மசதான்யத, இதுக்கு ஸ்மரன் ஜன்மசதான்யத, தனக்கு வரப்போகிற ஏன்னா அப்ப எல்லா ஜானமும் இருந்துருக்கான் வந்துட்டு. ஆகையால தன்னுடைய பாபானுகுணமாக இன்னும் என்னென்னலாம் நூத்துக்கணக்கான ஜென்மா நமக்கு வரப்போறதுன்றத நினைச்சுட்டு பயந்துட்டார். ஆஸ்தே கர்ப்பேதி துக்கேன நிஜ கர்ம நிபந்தன ஜாயமான புரீஷா திரிமூத்ர சுக்ர விலாதுனஹாம் பிராஜாபத்தியேன பாதேன பீட்யமானாஸ்தி பந்தனஹா அதோமுகோ வைக்ரியதே பிரபலை சூதிபாருதைஹி க்லேசான் நிஷ்க்ராந்தி மாப்னோதி ஜடரான் மாதுராதுரஹா. அம்மாவுடைய கர்ப்பத்திலேருந்து வெளியில வர்றதும் அவ்வளவு சுலபமா இல்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டுதான் வருது. மூர்ச்சாம் உபாப்பிய மகத்தையும் சம்ஸ்கிருஷ்டோ பாக்கியவாயினான் விஞ்ஞான பிரம்சமாப்னோதி ஜாதஸ்ட முனிதத்தவான். இந்த பாஷ்ய வாயு சம்பந்தம் வந்த உடனே இவனுடைய எண்ணம் மொத்தம் போயிடுறதான், கர்ப்பத்தில் இருக்கச்சே இருக்கிற ஞானம் மொத்தம் போயிடுறதான். இது ஒரு பிரகாரமான பௌராணிகமான ஒரு விஷயங்கள். அதை மனசுல வச்சுட்டுதான் இந்த இடத்துல சொல்ற ஜன்மாந்தரான் பரசஹஸ்ரம் பரசஹஸ்ராணி அத்ராஹம் அப்ரதிவிதி நிஹதஷ்டராமி. இப்படி ஒரு நிலைப்பாடு இருந்துருக்கு. இந்த கர்ப்ப ஜன்ம ஜரா மரணங்கள்ல இருந்து எப்படி வெளில வந்ததுன்னு தெரியலையே எனக்கு. நாயதானா ஒரு காரியம் பண்ணி இந்த தோஷத்துல இருந்து வெளில வர முடியுமா? வர முடியாது. அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் ஒண்ணு இருக்கணும், பெருமாளுடைய தய ஒண்ணுதான் இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்திலிருந்து இந்த சம்சார சக்கரத்திலிருந்து வெளிவர முடியும். ஆகையால எனக்கு இருக்கிறதெல்லாம் அவருடைய திருவடி மாத்திரம்தான். அந்த திருவடியை ஆசிரியச்சுக்கன்னா ஆச்சாரியனை புரஸ்காரம் பண்ணி ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு அந்த திருவடியை ஆசிரியிக்கிறது தவிர எனக்கு வேற எந்த வழியும் தெரியலையே என்று இந்த சாம்சாரிகத்துல கர்ப்ப நிலையில ஒவ்வொரு ஜந்துவும் படுற சிரமத்தை தான் படுறதாக சொல்லி சொல்றேன். தான் மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் தான் அந்த பத்து இருந்துருக்கு. நான் எப்படி பண்ண போறேன்னு எனக்கு தெரியாத நான் முயற்சின்றிருக்கேன்னாக்க அந்த பெருமாளுடைய திருவடி ஒண்ணுதான் எனக்கு புகழாக இருக்கு, வேற எதுவும் இல்லைன்றதுல தாத்பரியத்தை இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் வெளிப்படுத்துற. நமக்கும் இந்த பிறவி துயரை போக்கடிக்கிறது எம்பெருமானுடைய திருவடி ஒண்ணுதான். அந்த திருவடியை நாம ஆசிரியச்சு அந்த பிறவி துயரை நாமளும் ஆச்சாரிய கட்டாட்சத்தினால போக்கிக் கொள்ள வேண்டும்னு பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். கர்ப்பேஷு நிர்பர நிபீடன கின்ன தேஹா சோதீயசோதி மகதோப்யகிலஸ்ய ஜந்தோ ஜன்மஹந்தராண்யனு விசிந்த்ய பரசஹஸ்ராணி அத்ராஹம் அப்ரதிவிதிஹி நிஹதஷ்டராமி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.